மேற்குறிப்பிட்ட ஆயத்திலே அல்லாஹ் தெளிவாக சொல்லி காட்டுகிறான். வேறொரு ஆயத்திலே அல்லாஹ் குறிப்பிடுகின்ற பொழுது அனுஷ்குருளி வழிவாழ தேய்க்க இலையில் மசீர், நீங்கள் எனக்கும் உங்களுடைய பெற்றோர்களுக்கும் நீங்கள் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக வாழுங்கள். ஏனென்றால் நீங்கள் என்னிடத்திலே தான் மீண்டும் வரக்கூடியவர்கள், என்னிடத்திலே மீட்டப்படுவீர்கள் என்று அல் குர்ஆனிலே அல்லாஹ் தெளிவாக சொல்லி காட்டுகிறான். மேலான சகோதர சகோதரிகளே, அந்த அடிப்படையில் நாங்கள் எப்பொழுதும் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளம் படைத்தவர்களாக வாழ வேண்டும். அது மாத்திரமல்ல, அல்லாஹ் சொல்லி காட்டுகின்ற பொழுது மனிதர்களே, அல்லாவை சிந்தித்து வாழ வேண்டிய மனிதர்களே அதிகமானவர்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி மறந்தவர்களாகத்தான் உலகத்திலே வாழ்வார்கள் என்பதை அல் குர்ஆன் வேறொரு இடத்திலே தெளிவாக சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ் சொல்லி காட்டுகின்ற பொழுது வகலீலுன் மின் இபாதிய ஷகூர், என்னுடைய அடியார்களே குறைவானவர்கள் தான் நன்றி உள்ளவர்களாக இருப்பார்கள், எனக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்கள் இருப்பார்கள் என்று அல்லாஹாக் சுபஹானஹு தஆலா தெளிவாகவே சொல்லி காட்டுகிறான். மேலான சகோதரர்களே, அல்லாஹாக் சுபஹானஹு தஆலா எங்களை படைத்து எங்களுடைய எல்லா உறுப்புகளையும் செயல்படக்கூடியதாக வைத்து அல்லாஹுக்கு வணக்கம் செலுத்துமாறும் பாவங்களை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறும் எங்களை பணித்திருக்கின்ற பொழுது அந்த அல்லாஹுக்கு நன்றி கெட்டவர்களாக இருப்போம் என்று சொன்னால் அல்லாஹ் எங்களை ஏற்றுக்கொள்வானா சிந்தித்து பாருங்கள். அது மாத்திரமல்ல, அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாங்கள் நன்றி செலுத்துவதென்றால் நாங்கள் நாவினால் மாத்திரமல்ல, நாங்கள் உள்ளத்தினால் நன்றி செலுத்த வேண்டும். நாவினால் நாங்கள் நன்றி செலுத்த வேண்டும். அதே போன்று எங்களுடைய எல்லா உறுப்புகளாலும் அல்லாஹுக்கு நன்றி உள்ளவன் படைத்தவர்களால் நாங்கள் வாழ வேண்டும். இது அனைத்தும் சேர்ந்துதான் நன்றியாக இருக்கிறது. நாவிலே மாத்திரம் அல்லாஹுக்கு நன்றி வார்த்தைகளை பாவித்துக் கொண்டு உடல் உறுப்புகளால் அல்லாஹுக்கு விரோதமான அல்லாஹ் கோபப்படக்கூடிய பாவமான காரியங்களை செய்வோம் என்றால் அது நன்றியாக முடியாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, என்னென்ன காரியங்களின் மூலமாக இன்று எமது சமூகம் நன்றியை விட்டும் தூரமாகி அல்லாஹுக்கு மாறு செய்யக்கூடியவர்களாக அல்லாஹுக்கு நன்றி மறந்தவர்களாக மாறுகிறார்கள் என்பதை ஒரு கணம் பார்ப்பது எமக்கு சாலச் சிறந்ததாக இருந்து கொண்டிருக்கிறது. மேலான சகோதர சகோதரிகளே, அந்த அடிப்படையில் முதலாவதாக அல்லாஹுக்கு இணை வைப்பதிருக்கிறதே, இது எல்லாவற்றிற்கும் மேலாக நன்றி மறக்கக்கூடிய ஒரு செயலாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பல இடங்களிலே அல்லாஹுக்கு நீங்கள் இணை வைத்து விடாதீர்கள், அல்லாஹுக்கு ஒருபொழுதுமே இணை வைத்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அல் குர்ஆனின் பல இடங்களிலே சொல்லி காட்டுகிறான். நபி லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட தங்களுடைய அருள், அதாவது அருமை மைந்தனுக்கு அவர்கள் உபதேசம் செய்கின்ற பொழுது அல்லாஹ் எவ்வாறு சுட்டி காட்டுகிறான், அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அந்த லுக்மான் என்று சொல்லக்கூடிய நபி அவருடைய மகனுக்கு உபதேசம் செய்கின்ற பொழுது லாத்து யாபுனை, என்னுடைய அருமை மகனே, லாத்து ஷிரிக் பில்லா, நீ அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விடாதே, இன்னஸ்ருக்கலுல்முன் அலீம், நிச்சயமாக இந்த இணை இருக்கிறதே அது பெரும் பாவமாக பெரும் அநியாயமாக இருக்கிறது என்று அல் குர்ஆனிலே லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தங்களுடைய மைந்தனுக்கு சொன்ன அந்த உபதேசத்தை அல் குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. மேலான சகோதரர்களே, அதே போன்று நாங்கள் பார்க்கின்றோம் வேறொரு இடத்திலே அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது இன்னல்லாஹ லா யஃஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வயஃஃபிரு மா துன தாலிக லிமன் யஷா, அல்லாஹ் தஆலா இணை வைப்பதை ஒருபொழுதும் மன்னிக்கவே மாட்டான், ஏனைய பாவங்களை நாடியவர்களுக்கு மன்னிப்பான் என்று அல்லாஹ் தெளிவாகவே சொல்லிவிட்டான். மேலான சகோதரர்களே, எனவே அந்த அடிப்படையில் இணை வந்து விட்டால் நாங்கள் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய வணக்கங்களிலே பிரார்த்தனை இருக்கிறது, அறுத்து பலியிடு இருக்கிறது, நேர்ச்சி இருக்கிறது. இந்த விடயங்களின் மூலமாக எமது சகோதரர்களை விட சகோதரிகள் அதிகமாக இந்த இணையிலே வீழ்ந்து விடுகின்றதை பார்க்கின்றோம். தொழுகிறார்கள், நோன்பு வைக்கிறார்கள், இதர கடமைகளை செய்கிறார்கள், அந்த கடமைகளோடு சேர்த்து இணை வைத்து விட்டால் அவர்களுடைய வணக்கங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டுவிடும் என்று நான் சொல்லவில்லை, அல் குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, முஹம்மதே, நீங்கள் தான் இணை வைத்தாலும் உங்களுடைய வணக்கங்கள் அனைத்துமே அழிக்கப்பட்டு விடும் என்று தெளிவாக அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறான். அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த கட்டளையாக இருந்தால் சாதாரணமாக எனக்கும் உங்களுக்கும் இந்த கட்டளை எவ்வளவு பொருத்தமாக இருக்கிறது. மேலான சகோதர சகோதரிகளே, அந்த அடிப்படையில் பெண்களாகிய நாங்கள் அதிகமாக பிரார்த்தனை செய்கின்ற பொழுது அல்லாஹ்விடத்திலே மாத்திரம் பிரார்த்தனை செய்ய வேண்டும், வேறு யாரிடத்திலேயும் கேட்கக்கூடிய கூடாது. ஓலியாக்கள், நாதாக்கள், பெரியார்கள் என்று சொல்லி கபரிலே அடக்கப்பட்ட சகோதரர்களிடத்திலே சென்று அவர்களுக்கு முன்னால் கையேந்தி கொண்டு நாங்கள் அவர்களுடைய பொருட்டினால் தான் கேட்கிறோம் என்று சொன்னாலும் கூட அது நபிவழிக்கு முரணாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் ஏன் நேரடியாக அல்லாவிடத்திலே கேட்க முடியுமா இருக்கின்ற பொழுது அல்லாவிடத்திலே கேட்காமல் விடுவோம் என்றால் நிச்சயமாக அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அதே போல நாங்கள் அதிகமான வணக்கங்களில் ஈடுபட வேண்டும். ஃபர்லான வணக்கங்களோடு சேர்த்து சுன்னத்தான வணக்கங்கள் நிறையவே இருக்கிறது. அவைகளை எல்லாம் ஒதுக்கிவிட்டு பிதத்துகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தராத எத்தனையோ வணக்கங்களை நாங்களாக உருவாக்கி கொண்டு அவைகளிலே நாங்கள் கரிசனை காட்டுகிறோம். அன்பு அந்த சகோதர சகோதரிகளே, எதற்காக நபி இந்த உலகத்திலே வந்தார்கள், இந்த உலகத்திலே எப்படி வாழ்ந்து காட்டினார்கள், எதற்காக இந்த மார்க்கத்தை கொண்டு வந்து சேர்த்தார்கள், அந்த மார்க்கத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவைகளை எல்லாம் சொல்லித்தந்தார்களோ அவைகளை எல்லாம் விட்டுவிட்டு நாங்கள் வேறொன்றை செய்வோம் என்று சொன்னால் நிச்சயம் அது ஏற்றுக்கொள்ளப்படுமா? சகோதர சகோதரிகளை சிந்தித்து பாருங்கள். எங்களிடத்திலே ரசூலுல்லாஹ் காட்டித்தந்த எத்தனையோ வழிபாடுகள், வணக்க வழிமுறைகள் எத்தனையோ இல்லாமல் இருக்கின்ற பொழுது அவைகளை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்வானா? சிந்தித்து பாருங்கள். எனவே அன்பு அந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுக்கு எப்பொழுதும் நன்றி உள்ளம் படைத்தவர்களாக வணக்கங்களிலே சரியான கரிசனை காட்டுவதோடு நாங்கள் ஏனைய அல்லாஹ்வுக்கு பொருத்தமற்ற விடயங்களை விட்டும் தூரமாகி, நாங்கள் சிறுகை விட்டும் தூரமாகி நல்லவர்களாக வாழ்வதற்கு வல்ல அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.